ஐயா, இன்னொரு காரியம் நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு விரும்புகிறேன் ஐயா. இந்த நம்ம இப்போ பார்த்த எல்லா இந்த குழுவில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் வந்து ஓரின பயிர்களாக இருக்கிறது. அதில் கடலை, வாழை, மாமரம், தென்னை அப்படி இருக்குது. வயல்வெளி மட்டும் அதில் வரப்புகளில் நம்ம கலப்பு பயிர், நம்ம பனை, அப்புறம் கொடி வகைகள், கீரை வகைகள், அப்புறம் காய்கறிகள் போட்டு பார்த்துருக்கோம். இதை வந்து கலப்பு பயிரமான தென்னை, குறுமிளகு, அப்புறம் பாக்கு, குறுமிளகு, அந்த மாதிரியான ஒரு காட்டுக்கு வந்து எப்படி செயல்முறை செய்யலாம், இல்லை இதை அங்கே கொண்டு போகலாமா, அதை கொஞ்சம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா?